திருச்சி வட்டத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாமா பேரு சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. கொத்தி வச்ச மல்லிக மொட்டு திருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. மலையிட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேர்த்து சொல்லி இருக்கு. இது சாயங்காலமா, மடி சாயங்காலமா, முல்லைப்பூ சூடு மெல்லப்பாய் போடு. மல்லிகம் விட்டு புதுருச்சி வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. மாமா பேரு சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. கொஞ்சம் வரைஞ்சு பார்க்கவா, இல்ல முதுகு தேய்க்கவா, சின்ன காந்து தான பூவ தாங்குது. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது. மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளான.